பார்த்திருந்தேன், ஜன்னல் பார்த்திருந்தேன், கண்விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடன் வேர்த்திருந்தேன். ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மன்னவன் ஞாபகமே, கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே. அந்தி பகல் கன்னிமையில் உன்னருகே, கண்மணி நீ வர காத்திருந்தேன், ஜன்னலில் பார்த்திருந்தேன். ஜன்னலில் பார்த்திருந்தேன், கண்விழி தாமரை பூத்திருந்தேன்.